శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాకృతి యద్యవాకృతి పర్యంతయతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బుద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపత్యే. స్వామి దేశికనుడి హంస సందేశత్తుల రెండవ ఆశ్వాసత్తుల 39వ శ్లోకత్తుండే అర్థత్తు నామైపు పాఠం. శైలవ్యక్త ప్రతిబిలపితాం సంద్రతః పాను విద్ధాం తన్వానానాం నయన సలిలైః మహతరం తే సబాష్పాం పశ్యంతీనాం ప్రబలమదనోన్మాద పర్యః కులం మాం ప్రాయో జాతం కిమపి రుదితం వ్యోమ్ని కాదంబినీనాం. దేశికనుడి అత్యద్భుతమైన ఒక కవిత నామం ఇప్పుడు అనుభవించుకుంటున్నాం. கார்காலத்துல, கார்காலம்ன்றது மழைக்காலம், மழைக்காலத்துல சீதா பிராட்டியினுடைய பிரிவுனால பெருமாளுக்கு ராமனுக்கு ஏற்பட்ட சிரமத்தை பத்தி சொல்லி சொல்லிட்டு வரேன். இதுல சொல்லச்சு எனக்கு ஒரு பெரிய விசாரம் இருந்தது, அந்த விசாரம் போயிடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னார். 37வது ஸ்லோகத்துல சொல்லிச்சு, மந்தோபட்சே கிமிவ ஜனகம் கிண்ணு யோகேஸ்வரோமாம் எத்தேவம் மே சுதன் மனசா வர்த்தயந்தி ஸ்ம கேதம். இந்த மழைக்காலத்துக்கு முன்ன அந்த காலத்துல இவருக்கு ஒரு மனசுல ஒரு கேதம் இருந்தது. ஐயோ நான் எப்படி போய் சொல்லுவேன், நான் திரும்பி போனேன்னாக்க சீதை எங்கன்னு கேட்டா உங்க அப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், நான் ராவணன் தூங்கியும் போயிட்டான்னோ எங்க போனான்னோ தெரியலையோ தெரியலன்னோ அவளை மீட்க முடியலன்னோ என்ன பதில சொல்றது, அட முட்டாளே நீ முன்னையே சொல்லியிருந்தேனா நானான உபகாரம் பண்ணிருக்க மாட்டேனா அப்படின்னு அவர் கேட்டாருனாக்கா நான் அதுக்கு என்ன பதில் சொல்றது, இப்படி எல்லாம் எனக்கு ஒரு விசாரம் இருந்தது. அந்த விசாரம் இப்ப போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்ற வர்த்தயந்திஸ்ம கேதம்னு, வர்த்தயந்திஸ்மான்னு பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லி சொல்றாங்க. ஏன் போயிடுச்சு அப்படின்னா, வருஷா காலத்துக்கு முன்ன சுக்ரீவனை பாக்குறேன், சுக்ரீவனோட ஒரு சக்கியம் ஏற்படுறது, சுக்ரீவனோட சக்கியம் ஏற்பட்ட பிறகு ஒரு விஸ்வாசம் ஏற்படுறது பெருமாளுக்கு ராமனுக்கு. சுக்ரீவனோட ஒரு சக்கியம் ஏற்படுச்சு, திடீர்னு சுக்ரீவன் சொல்றான், நான் பார்த்தேன் நானே ஆகாசத்துல ஒரு புஷ்பக விமானத்துல ஒரு பொண்ணு ஹா ராமா ஹா லக்ஷ்மணான்னு சொல்லிட்டே போறத நான் பார்த்தேன் நானு, அவ தன்னுடைய துணியில முடிஞ்சு சில வஸ்துக்கள் எல்லாம் கீழே போட்டா அதெல்லாம் கூட பத்திரமா வச்சுட்டு இருக்கேன், அது ஒரு கால் சீதையாதான் இருக்குமோ என்னமோன்னு தெரியல எனக்கு, நீர் சொல்றத பார்த்தா சீதையா இருக்கும் போல தோன்றது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப என்ன வஸ்து அது கொண்டு வா பாப்போம் கொண்டு வா பாப்போம்னு சொல்லி ஒரு பரபரப்போட ராமர் கேக்குறே, அந்த துணியும் பாக்குறே, அதுல முடிஞ்சு வச்சிருக்கிற வஸ்துவையும் பாக்குறே, அது எல்லாம் சீதா பிராட்டி அணிந்து கொண்டிருந்த ஆபரணங்கள், அந்த துணியும் ராவணன் தூக்கிம் போன இன்னைக்கு சீதை அவ உடுத்திருந்த ஒரு புடவைதான். ஏன்னா உஷாலா இருந்தா கூட அந்த ஸ்திரீக்கள்லாம் என்ன அலங்காரம் பண்ணிக்கிறான்றத தெரிஞ்சுக்கிறோம், அவ அதையும் தான் அவ கவனிக்கிறான். அந்த மாதிரி ராமர் அதையும் பார்த்து வச்சிருக்கேன், அதனால இது சீதை அணிந்த ஒரு வஸ்திரம், இந்த வஸ்திரத்துல இது கட்டி போட்டிருக்கு அப்படின்னுட்டு பாக்குறேன். ஒவ்வொரு வஸ்துவா எடுத்து எடுத்து பாக்குறேன். பார்த்துட்டு இதெல்லாம் அவருக்கே நிச்சயம் பண்ணிடுற 90%, இது சீதையனுடைய ஆபரணங்கள் தான்னு தீர்மானம் பண்றேன். ஆனாலும் லக்ஷ்மணனு கூட்டு ஒரு சம்பாதத்தை கேட்டு அதுதானான்னு தீர்மானம் பண்ணிக்கலாம்னு லக்ஷ்மணனு கூட்டு கேக்குறேன். லக்ஷ்மணா இது பார்ப்பா, இது சீதையனுடைய கண்டாபரணமா, இது சீதையனுடைய வளையலாம், இதெல்லாம் பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்ற. அப்ப லக்ஷ்மணன் சொல்ற, நாகஞ்சானாமி கையோரே, நாகஞ்சானாமி குட்டலே, நோபுரே ஸ்வபிஜானாமி நித்யம் பாதாபிவந்தனாத்துன்னு சொல்லி சொல்ற. நாகஞ்சானாமி கேயூரே, நாகஞ்சானாமி குண்டலே, அப்பா காதுல என்ன போட்டிருந்தான்னு நான் பார்த்ததில்லை, அவ கையில என்ன வளைய இது போட்டிருந்தான்றது எனக்கு தெரியாது. ஆனா நூபுரே ஸ்வபிஜானாமி நித்யம் பாதாபிவந்தனாத்துன்னு இந்த காலில் இந்த கொலுசுதான் போட்டிருந்தா, இந்த மெட்டி தான் போட்டிருந்தா, இது எனக்கு தெரியும். எப்படா பாக்குற, உனக்கு இது மாத்திரம் எப்படி தெரியும், அதெல்லாம் தெரியாதுன்னா, நித்தியம் பாதாபிவந்தனாத்து நான் நித்தியம் எங்க அம்மா சொல்லி அனுப்பிச்சா, அந்த சொல்லி அனுப்பிச்ச பிரகாரம் நான் நடந்துட்டு இருக்கேன். ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜான்னு சுமித்ர சொல்லி அனுப்பிச்சாடும் இல்லையோ, அந்த ராமனை நீ காட்டுக்கு போகிட்டே நீ இந்த 14 வருஷமும் ராமனையே தசரதனாக பெருமாளாக நினை, மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அந்த சீதா பிராட்டிய மகாலட்சுமியாக நினைக்க வேண்டியது, தாயாராக நினைக்கணும்னு சொல்லி சொன்னாலும் இல்லையோ, அந்த ரீதியில நான் நித்தியம் சேவிச்சுட்டு இருந்தேன்னு. அப்போ அந்த திருவடியில இருந்த சீதா பிராட்டியினுடைய திருவடியில இருந்த நூபுரத்தை பார்த்திருக்கேன். ஆகையால நூபுரே ஸ்வபிஜானாமி நித்தியம் பாதாபிவந்தனாதி, இது சீதா பிராட்டி தான் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு கன்ஃபர்மேஷன் வந்த பிறகு ராவனுக்கு ஒரு உற்சாகம் வருது. ஏதோ ஒரு பிரகாரமா இந்த சுக்ரீவ சக்கியத்தினால நம்ம சீதைய ராவணன் எங்க தூக்கி போனோமோ அவனை கண்டுபிடிச்சு சீதையை கண்டுபிடிச்சுடலாம், அவளை மீட்டுடலான்ற ஒரு எண்ணம் வருது. அதனால கார்காலத்துல வரச்சே அதுக்கு மின்கால இந்த கிரீஷ்ம காலத்துல இருந்த மாதிரி வேதனை இப்ப அவருக்கு ராமனுக்கு இல்லை. ஆனாலும் அந்த மழை காலத்துல சில சில விஷயங்களை கவனிச்சு பார்க்கச்சே அவர் மனசுக்கு கஷ்டமா தான் இருந்துட்டு இருக்கு. என்ன பாக்குறேன் இங்க பார்த்தோம்னாக்க, மழை காலங்கள்ல அப்படின்னா நிர்விசாரமா ஒரு ஆண்மயில் தோகையை விரிச்சு ஆடின் இருக்கு. அந்த பெண்மயில் அந்த கூட கூட கூட கூட அத்தோட போய் அத்த ஆண்மயில ஆடுறத உற்சாகப்படுத்துறது. இந்த பெண்மயில தூக்கிம் போறதுக்கு ராவணன்னு ஒருத்தம் இல்லாததுனால தானே இது இப்படி ஒரு நர்த்தனம் பண்றது. இந்த ராவணன்ற ஒரு ரக்ஷப்பீட ரஹித தயிதா ஸ்லேத தன்யோ மயூரகான்னு இந்த ராட்சசனுடைய ஹிம்சை இல்லாததாக இருந்திருக்கிற ஒரு மனைவிய இந்த ஆண்மையில் பெற்றிருக்கு. ஆகையால அந்த ஆண்மையிலுக்கு அந்த பாக்கியம் இருக்கு, எனக்கு அது இல்லை. என்ன என் மனைவி ரட்சப்பீடம் அந்த ராட்சசனுடைய பீடைக்கு உட்பட்டவளாகவே இருந்திருக்கான், அந்த சகிதவையாகவே இருந்துருக்கான், ரட்சப்பீடா சகிதவையாக இருந்திருக்கிறதுனால அவளை தூக்கிட்டு போயிட்டாலும் இல்லையா ராவணன். அப்போ தன்னால இப்போ நர்த்தனம் பண்ண முடியாத நிலையில இருந்துருக்கு. அவங்களுக்கு இருந்தாங்கனாக்கா இந்த காற்காலத்துல இந்த ஆண்மையில் மாதிரி நானும் சந்தோஷமாக இருந்துருக்கிற வேண்டியவன் தான் நானு அப்படின்னு கார்காலத்துல சொல்லி சொல்றேன். இந்த கார்காலத்துல வரக்கூடிய இயற்கையினுடைய ஒரு நிலை இங்க வந்து பெருசா வந்துள்ள இந்த இடத்துல தனை இத்னொரு ரெட்டி அப்படின்னு எல்லாம் சொல்லு. தனை இத்னா வருஷோன்முகமாக இருக்கக்கூடிய ஒரு மேகம், அதாவது மழை பெய்யறதுக்கு முன்ன அப்படியே கருத்து இருக்குமே அந்த மேகத்துக்கு தனை இத்னோம்னு பெய்யணும். இப்ப இன்னும் மழை பெய்யல, ஆனாலும் அந்த சமயத்துல அந்த மழை பெய்ய போறதுன்ற ஒரு சன்னிவேசம் வரச்சேயே மயிலுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் வந்துருக்குது. அந்த மயில் சந்தோஷமாக நடனம் ஆடுறது, இதுதான் நம்ம பாக்குறோம். ஆனா இப்ப மழைய கொட்டுறது, இந்த மழை கொட்டுறத எப்படி பாவிக்கிறே அப்படின்றத இந்த ஸ்லோகம் மூலமாக சுவாமி தேசிகன் ராமனுடைய உள்ள கிடக்கையை வெளிப்படுத்துறேன். தன்வாகனானாம் நயன சலிலங்கி மகதரம் தேச பாஷ்பாம் பத்யந்தீனாம் பிரபல மதனோன் மாத பர்யாகுலம் மாம் பிராயோ ஜாதம் கிமபி ஹிருதிதம் வ்யோம்னி காதம் பினீனாம். ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன ஒரு விஷயம்தான். இதுல மழை கொட்டுறது, மழை கொட்டினாக்க இதனால நல்ல வெப்பம், பூமியில ஒரே வெப்பமா இருந்தது. இந்த வெப்பத்தினால என்னாச்சு அப்படின்னா, அந்த மழை பெஞ்ச உடனே பூமியில இருந்து ஆவி கிளம்புறது, மேல கிளம்புறது. இந்த மேல கிளம்புற ஆவியினால என்ன ஆறுது அப்படின்னா, இது மேல மேல மேக கூட்டங்கள்லாம் ஒன்னாகும்படியாக ஆறுது. இதுக்கு இப்படி மேக கூட்டங்கள்னால மேகம் கர்ஜிக்கிறது, அந்த கர்ஜிச்சுட்டே மலை முகடுகள்ல வருஷிக்கிறது, அந்த வருஷிக்கிற ஜலம் பூமியில வந்து விழருது. இப்ப இந்த இடத்துல இது இதுதான் நிகழ்வு, இங்க நடக்கிற நிகழ்வு. இத கவியா எப்படி பாக்குறேன் அப்படின்றதுதான் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாம பார்க்க போறோம். பசந்தி நாம் பிரபல மதனோன் குலம் மாம் பிரபல மதன உன்மாத பரியாகுலம் மாம். அந்த பிராட்டி சீதா பிராட்டியினுடைய பிரிவுனால ராமனுக்கு ஒரு ஒரு பிரபலமான ஒரு மதன பீடன்றது. ஐயோ இந்த தைத்தியை இழந்து இருக்குமே, இழந்து இருக்குமே. அதுவும் இந்த கார்காலத்துல போய், எப்படி மழை காலத்துல எந்த ஜந்துக்களும் அந்த ஆணும் பேடையும் பிரிஞ்சு இருக்கவே இருக்காது. ஆணும் பேடையும் ஒன்னாதான் இருந்துட்டு இருக்கும். பட்சிகள்லாம் கூட பார்த்தோம்னாக்க மழை வந்துட்டுனா ரெண்டும் ஒன்னாதான் இருக்கும். அந்த வெய்ய காலத்தேதான் மழை இல்லாத இருக்கச்சேதான் அந்த கூட்டை விட்டு இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் போகும். அதே மாதிரி ராஜாக்கள்லாம் கூட மழை காலத்துல அரண்மனையில அந்த புறத்துலதான் இருப்பா, எங்கேயும் சண்டைக்கு நின்றைக்கு போக மாட்டாங்க. கார்காலம் முடிஞ்ச பிற்பாடுதான் போவா. அப்ப ஒவ்வொரு மழை காலத்திலையும் ஒரு புருஷனோ ஒரு ஸ்திரீயோ அவ எந்த பேரும் தன்னோட ஒருத்தருக்கு ஒருத்தர் தலைவன் தலைவி சேர்ந்து இருக்கிறத கொண்டு சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு சமயம். அந்த சந்தோஷமாக இருக்க வேண்டிய சமயத்துல சந்தோஷம் இல்லாமல் பிரிஞ்சு வருத்தப்பட்டு இருக்கிற ஒரு நிலை வந்ததுன்னாக்க, அது மதனத்தினால அதாவது மன்மத பானத்தினால பீடிக்கப்பட்டவர்களாக இருக்காருன்னு அர்த்தம். இது புருஷனுக்கும் ஏற்படும், பெண்களுக்கும் ஏற்படும், இது ரெண்டு பேருக்கும் ஏற்படுற ஒரு விஷயம்தான் அது. இதுல புருஷனுக்கு ஏற்படுறது அதனுடைய வெளிப்பாடு அதிகமா இருக்கும். ஸ்திரீக்களுக்கு ஏற்படுறது அவளுக்கு அச்சம் மடம் நாணம்னு அந்த ஸ்திரீக்களுக்கே ஒரு இயல்பாக சில குணங்கள் சொல்லிருக்கிறதுனால அதை வெளிப்படுத்திக்க மாட்டா. அவ மனசுக்குள்ள இருக்கும் அந்த பிரிவுன்றது, மனசுக்குள்ள இருக்கும், அதனால கேதம் இருந்துட்டு இருக்கும். ஆகையால புருஷாள் வந்து அந்த கேதத்தை வெளிப்படுத்திப்பார், அவளால அடக்கிக்க முடியாது. இதுதான் வித்தியாசம் இது ரெண்டுத்துக்கும், புருஷாளுக்கும் ஸ்திரீகளுக்கும் இந்த மதனாவஸ்தையில இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு. அதுல கூட இந்த மடலூர் தண்ணன்னு ஒன்னு சொல்லுவோம், இந்த சிறிய திருமடல் பெரிய திருமடல்லாம் இருக்கு. நம்மாழ்வார் கூட மடலூர் பண்டன்னு சொல்லி சொல்லிருக்கு. இதுல வரைச்சு என்ன அர்த்தம், மடலூர் தண்ணாக்க நான் ஒருத்தனை விரும்புறேன், ஒத்தையும் விரும்புறேன், இந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷாலாம் சேர்ந்து என்னையும் அவளையும் சேர்த்து வைக்க வேண்டியது. அப்படி எந்த காரணத்தினாலயாவது என்ன அவ சேர்த்து வைக்காத போயிட்டாடுனாக்க என்னுடைய பிராணனை வடக்கு இருந்து பிராணனை விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதாக்கைய கையில தூக்கிண்டு ஊர்ல இருக்கிற எல்லா தெருவுலையும் போகணும். ஒரு தெருவுல இல்லைன்னா இன்னொரு தெருவுல இருக்கிற யாரா தெரிவாளாவது நம்மள அந்த ஊர்ல இருக்கிற யாரோட சேர்த்து விடுறதுன்றது இருக்கும். இதுக்குதான் மடலூர் தல்னு பேர் இருக்கு. இங்க வரைச்சு ஆண்கள் தான் மடலூர்தல்ன்றது பண்ணலாம். பெண்கள் எல்லாம் அவளுக்கு சுவாபாவிகமா இருக்கிற அச்சம் மடம் நல்லா இருக்கிற அப்படின்னால பண்ண மாட்டார். இப்ப திருமங்கை ஆழ்வார் மடலூர் அந்த மடலூர் தள்ளும் போது நாய்க்கா பாவத்தை ஆசிரியச்சு பண்றேன். இது தமிழ் பண்பாட்டுக்கு இது விரோதமா இருந்துட்டு இருக்க, இது எப்படி வரும் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு சமாதானம் சொல்லச்சு என்ன சொல்றேன்னா, இந்த மடலூர்தல்ன்றது சாதாரண ஒரு மனுஷ விஷயமாக கணக்கு இருந்ததுன்னாக்க இந்த புருஷனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், இந்த புருஷனை என்னோட சேர்த்து வைங்கோ அப்படின்னு பெண்கள் சொல்லிட்டு போறது, வெக்கத்தை விட்டு சொல்லிட்டு போறதுன்றது அவ்வளவு உச்சிதம் இல்லை. ஆனா இவள் ஆசைப்படுறது யாரென்ன, சாட்சா பரமாத்மாவதான். அப்ப இந்த விஷயத்துல வெக்கப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. ஆகையால ஆழ்வார் மடலுதல் பண்ணினதுனால தப்பு இல்லை, நல்லா இங்க ஒரு சமாதானம் சொல்றது. இப்ப இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா, பிரபல மதனும் மாத பரியாக குலம் மாம், பிரபல மதனம் மதனும் மாதம், அந்த மதன பீடை பிரபலமாக இருக்கு, சாதாரணமானது இல்ல, பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு சீதா பிராட்டி விஷயத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆசை, அந்த காமத்தி அது அப்படியே வெளிக்கிளம்புறது. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உன்மாதம், உன்மாதம்னாக்க என்ன பண்றோம்னு தெரியாத இருக்கக்கூடிய ஒரு சித்த அவஸ்தை, ஒரு நிலை. ஆகையால இப்படி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறது, என்ன பண்றோம் என்னன்னு தெரியாத ஒரு ஒரு நிலையில, ஒரு வியாக்குளம், ஒரு விசாரத்தினால என்ன பண்றோம்னு தெரியாத இருக்கிற ஒரு நிலை தான் அந்த உன்மாதம்னு சொல்றது. அப்ப அது பைத்தியம் பிடிச்சி அலையிறதா என்ன அப்படின்னா, பைத்தியம் பிடிச்சி அலையிறதுன்ற அர்த்தம் இல்ல. இந்த இடத்துல பரியாக்குலம்ன்ற ஒரு சப்தத்தை சொல்லியிருக்கு. பரின்றது ஒரு ஆக்குலம்னாக்க வியாக்குலமா இருக்கு. பரிதோ பிரமந்தம்ன எல்லா இடத்துலயும் அதை பார்க்க செய்யலாம் சொல்ற வார்த்தையாக இருந்துட்டு இருக்கு. இப்படி நீ சித்திய பாத்தியா, நீ சித்திய பாத்தியா அப்படின்னெல்லாம் கேட்கறதெல்லாம் இருந்துட்டு இருக்க, அந்த பெருமாளுக்கு சீதா பிராட்டியின் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அபினிவேசம் அதை வெளிப்படுத்துறதாக இருந்துட்டு இருக்கு. கஷ்டப்படுறோம், ராமர் படுற கஷ்டம், இந்த கஷ்டத்தை பாக்குறாளாம். யாரெல்லாம் பாக்குறா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க, அந்த கஷ்டத்தை பாக்குறது மேகங்கள்லாம் கஷ்டத்தை பாக்குறதா. ஆனா இந்த மேகத்தை சொல்லச்சு புருஷனா சொல்லாத மேகத்தை காதல் பிணி அப்படின்னு சொல்லி சொல்றங்க. ஆகையால இப்போ இந்த மேகங்கள்லாம் திரள் திரளாக இருக்கக்கூடிய மேகங்கள், இத ஸ்ரீலிங்கத்துல பிரயோகம் பண்ற காதம்பினின்னு சொல்லி சொல்ற. பெருமாளுடைய நிறமும், பெருமாளும் நிலமேக்கு சாமளனாக எழுந்திருக்க, இவருக்கு சமானமான நிலங்கள் நிறத்தோட தான் அந்த மேகங்களும் இருக்கின்றன. இப்போ இந்த மேகங்கள் மொத்தம் சகோதரி மாதிரி ஆயிட்டாலும், அந்த சகோதரியா இருக்கிறவாளுக்கு உடம்பிறந்தானுக்கு ஒரு கட்டம் வந்ததுனாக்க, அந்த சகோதரிகளால அந்த கஷ்டத்தை பார்த்துட்டு இருக்க முடியாது. அண்ணன் தம்பி கூட, தம்பிக்கு கஷ்டம் வந்தா அண்ணன் பார்த்துட்டு இருந்தா கூட இருந்துருவான். ஆனா அக்கா தங்கைகள் வந்து அண்ணன் தம்பிக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அதை பார்த்துட்டு இருக்க மாட்டாளாம். இங்க ராமர் படுற கஷ்டத்தெல்லாம் அந்த மேகம் மொத்தம் பாக்குறதா. இதெல்லாம் சகோதரியா இருக்கிறதுனால இது மொத்தம் பாக்குறது. இத பார்த்துட்டு பசியந்தீனாம் பிரபல மதனோன்மாத பரியாகுலம் மாம், என்னை பசியந்தீனாம் பார்க்கிறவர்களாக இருந்திருக்கிற காதம்பினாம் மேகக்கூட்டங்களுடைய பிராயோ ஜாத்தம் கிமபி ருதிதம் யோம்னி காதம்பினாம். மேகம்தான் மழையை கொடுக்கிறது. அந்த மழைய பொழியறதாக இல்ல, மேகம்லாம் அழகும். ஐயோ, நம்ம தம்பிக்கு இப்படி ஒரு கட்டம் வந்துட்டேன், நம்ம அண்ணாக்கு இப்படி ஒரு கட்டம் வந்துட்டேன்னு அந்த மேகம் மொத்தம் அழகும். பிராயோ ஜாத்தம் கிமபி ருதிதம் வியோம்னி காதம் பினீனாம் கிமபி ருதிதம். அந்த அழுக இருக்க அநிர்வச்சனியம், சொல்ல முடியாத ஒரு வேதனை. அண்ணா தம்பிக்கு கஷ்டம் வந்துருத்தோம்னா அக்கா தங்கங்களால பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால ஒரு பெரிய வேதனை, அந்த வேதனை தாங்க முடியாத அழகான், அந்த அழுகதான் மழையா கொட்டணும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, தைலம் பிரதிபிலபிதாம் நயன சலிலை மகதரம் தேச பாஷ்பாம். மழை பெய்யறது, பூமியில மழை பெய்யறது, பூமி பிராட்டி யாரு? யாரோன்னு சீதா பிராட்டியினுடைய அம்மா தானே. அந்த சீதா பிராட்டியினுடைய அம்மாவா இருக்கிற பூமி பிராட்டி மாப்பிள்ள இங்க கஷ்டப்படுறத பாக்குறாள். மாப்பிள்ள கஷ்டப்பட்டாக்க மாமியாருக்கு தாங்காதா விஷ்ணுவத் பூஜ்யா அப்படின்னு சொல்லியிருக்கு. மாப்பிளைய பெருமாளுக்கு மாதிரி மாப்பிள்ள கணக்கு ஆத்துக்கு வந்தாக்கா அவளுக்கு உபச்சாரம் பண்ணுமா? ஆத்லயே மாப்பிள்ள இருந்துட்டா என்ன பண்றதுன்னு தெரியல. என்னைக்கான ஒரு நாள் மாப்பிள்ள வந்தாருனாக்கா அவனு பூஜை விஷ்ணுவன் பூஜை சொல்றது பரவாயில்ல. மாமனாரத்தோட மாப்பிள்ளையா இருந்துட்டான்னா, அப்படி இருந்தாலும் மாப்பிள்ளன்றது மாப்பிள்ள தான், அது தனிதான் அதுக்கு. ஆகையல்ல, இப்ப இந்த மருமகனாக இருந்திருக்கிற ராமனுடைய கட்டத்தை பூமி பிராட்டி பாக்குறனா, அந்த பூமியில விழற ஜலம் இருக்க, அது அந்த ஜலம் விழுந்து அந்த கண்ணுல இருந்து வர ஜலம் இருக்க, கஷ்டத்தும் போது கண்ணில இருந்து வர ஜலம் உஷ்ணமா இருக்குமா? ஆனந்த கண்ணீர் வரும் பொழுது அது குளிர்ச்சியா இருக்குமா? இது கவிகளுடைய ஒரு உள்ளேக்கம். இந்த கவிகள் சொல்ற கூத்து வசதாக தெரியல. நமக்கு என்ன ஆனந்தம் வந்து கண்ணீர் வந்திருக்கான்றது தெரியலையே. கட்டவனா வந்திருக்கு அப்படி வந்து பாக்கலாம். பெருமாள் தேவிக்கிட்டே வரலாம். சோல சோலான் நயனமுகலை நயனோ பாஷ்ப பிந்துன்னு அப்படி ஒரு பெரிய ஒரு பக்திமானாக கணக்கு இருக்கச்சு. அந்த ஆச்சரியமா அந்த பெருமாள் ரங்கநாதன் உடைய தேவையும் தேவ பெருமாளுடைய தேவையும் கிடைச்சதுன்னாக்க கண்டிப்பா கண்ணில் ஜாமுக்கு ஜலம் வரும். அது ஆனந்தாச்சு சந்தோஷத்தினால வரக்கூடிய கண்ணீர் அது. அது குளிர்ச்சியாக இருக்கும். இது கட்டத்துல வர்றது வரைக்க இது வெப்பத்தோட இருக்குமா? இந்த வெப்பமா இருக்கிறதுனாலதான் பூமியில பட்ட உடனே சொல்லும் மேல இருந்து வருது, ஆவி வருது, அந்த சொல்லுக வருதான். இது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த ஒரு சில சில சமயங்கள்ல சில சில துக்கங்கள்லாம் அவாவா மனசோட இருந்துட்டு இருக்கோம் சொல்லு, அது வந்து வெளியில காண்பிக்காத இருந்துட்டு இருப்பான். எல்லாத்தையும் எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கும், அந்த கஷ்டங்கள்லாம் வெளில காண்பிக்காத இருப்பான். யாரனா ஒருத்தர் வந்து கேட்டுட்டாங்கனாக்க அது அப்படியே அவுட்புர்ஸ்ட் ஆயிடும். இத்தனை நாள் மனசுக்குள்ள அடக்கி வச்சிருந்த அந்த கஷ்டம் மொத்தம் அது அப்படியே வெளியில வந்துடும். அது கஷ்டம் மொத்தம் வந்து ஒரு ஒரு பிரதித்வனி மாதிரி ஆயிடுமா. அது சாந்திர தானபானுவித்தாம் என்ன, அந்த பூமிக்கு சூரிய வெப்பத்தினால வரக்கூடிய ஒரு தாப்பம் இல்லையா அவளுக்கு. இவளுக்கு ஏற்பட்டது இந்த சீதா பிராட்டிக்கு இருந்த ஒரு ஏற்பட்ட ஒரு கஷ்டத்தை நினைக்கிறான். அது மூலமாக ராமனுக்கு ஏற்படுற ஒரு கஷ்டம், இதை ரெண்டுத்தையும் நினைச்சு பாக்குறான். இது ரொம்ப நாளா அவன் மனசுல இருந்துருக்கு. அந்த சைலவியக்த பிரதிவிலபிதாம், இப்ப இந்த மேகங்கள்லாம் மலை முகட்டுல போய் வராசறது, வராசே மழை பெய்யறது, அங்க வரச்சே ஒரு மேக கர்ஜனை மேகங்கள்லாம் சப்திக்கிறது. அந்த சப்திக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, இவளுடைய பூமி பிராட்டியினுடைய அழுகை குரலுக்கு அது பிரதித்வனி மாதிரி இருந்துட்டு இருக்கு, எதிர்ப்பு மாதிரி இருந்துருக்குன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, பூமி பிராட்டியினுடைய அழுக, அவளுடைய மனசு கஷ்டம் இருந்துட்டு இருக்கு. அந்த மனசு கஷ்டம்ன்றது ஐயோ இப்படி நீ கஷ்டப்படுறீன்னு சொல்லி நீ மாத்திரம் கஷ்டப்படல, உன் பொண்ணு வந்து ராமனை பிரிஞ்சு கஷ்டப்படுறான்னு நீ கஷ்டப்படுறது மாத்திரம் இல்ல, என் தமையனும் கஷ்டப்படுறான் அப்படின்னு இவளுடைய வேதனைய அந்த மேகங்கள்லாம் பிரதிபலிக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கான். அந்த வேதனைய இந்த மாதிரி வந்துட்டோம்னாக்க ஒரு அவுட் பஸ்ட் வந்துடும். அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒவ்வொன்னு அழ ஆரம்பிச்சிருவா. இதுதான் லோகத்துல நாம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு வஸ்து காணாத போயிட்டோ, ஏதோ திருட்டு போயிட்டோ, ஒரு வஸ்து இல்லாத போயிட்டோ அப்படின்னு சொன்னக்கு அந்த ஆத்துல இருக்கவங்களுக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கும். ஐயோ இந்த வஸ்து காணாத போயிட்டாலும் மனசு கஷ்டமா தான் இருக்கும். அங்கேருந்து ஒருத்தர் ஓடி வந்து நீ அவ்வளவு பத்திரமா வச்சிருந்தியே, அவ்வளவு பிரீத்தியா அந்த வஸ்துவை நீ வச்சிருந்தியே, அதை போய் ஒருத்தன் திருடியும் போயிட்டானா, அதுவும் போய் அது போய் இல்லை அது போய் இப்ப இல்லாத போயிட்டா அப்படின்னு சொன்னாக்க, இதனால தான் அவ்வளவு பிரீத்தியோட அந்த வஸ்துவை வச்சிருந்ததெல்லாம் கூட இவன் சொன்ன உடனே அதை நினைச்சு நினைச்சு இவாளுக்கு அழ தோணிடும். அந்த மாதிரி இங்க பூமி பிராட்டிக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ரெண்டு விதமா ஆயிடுச்சு. அவளுக்கு சுவாபாவிகமாகவே தன்னுடைய பொண்ணை பிரிஞ்சு மாப்பிள்ள கஷ்டப்படுறாரு, அவர் இப்படி தனியா இருந்துட்டு இருக்காரு கார் காலத்துலன்னு அவளுக்கு ஒரு வேதனை இருந்துட்டு இருக்கு. இந்த மேகத்தினுடைய பிரதித்வனியினால இதனால என்ன ஆயிடுச்சு, இன்னும் அதிகம் ஆயிடுச்சா அதுக்கு. சாந்திர தாபானு வித்தாம் தன்வானாம் மயன தலிலை மகதரம் தேச பாஷ்பம். உன்னுடைய மாதர், உன்னுடைய அம்மா என்ன பண்றான் அப்படின்னா, அவளும் வந்து கண்ணில இருந்து ஜலம் வருது அவளுக்கும். இப்ப இது ரெண்டுமே என்னுடைய சகோதரியா இருக்கிற காதம்பெணிகள், மேக கூட்டங்கள், உன்னுடைய அம்மா, ரெண்டு பேருமே அழற மாதிரி இருந்துட்டு இருக்கு. கிமபி ருதிதம் ஆகாசத்துல, இது என்ன காரணம் இதுல, அதாவது இந்த அழுகையை இப்படின்னு சொல்ல முடியாத ஒரு வேதனை. அந்த வேதனை தான் மழையா இருக்க தவிர இங்க ஒண்ணும் பெருசா மழைன்றது இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சாதாரணமா மேகம்ன்றது இருக்க எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியதுதான் மேகம். இந்த மேகம் வரைச்சே அதுவும் வெட்டியல் முக்கமாக இருக்குன்னாக்க ஒவ்வொருத்தரும் சந்தோஷப்படுவான். மழை வரப்போறது மழை வரப்போறதுன்னு சந்தோஷமா இருக்க போற வேண்டிய ஒரு விஷயம் அது. அந்த மேகம் போய் இப்ப வேதனைக்கு காரணமாக வேதனை இல்ல பிரபல மதனோன் மாத பரியாகுலம். இந்த சீதா பிராட்டியினுடைய பிரிவுனால ஒரு பெரிய வேதனை படுறேன் இல்லையோ, அதனால அந்த மேகமே அந்த மேகத்தை பார்த்து எல்லாருக்கும் ஆஹ்லாதமாக இருக்கக்கூடியது சந்தோஷம் வர வேண்டியது போக துக்கம்தான் வருது. இப்படிப்பட்ட நிலையில நான் கார்காலத்துல உன்னை நினைச்சிட்டு நான் கஷ்டப்படுறதுனாலே நான் கஷ்டப்படுறதோட இல்லாத உங்க அம்மா கஷ்டப்படுறா, என் சகோதரிகள் கஷ்டப்படுறா, இப்படி எல்லாரும் கஷ்டப்படுற ஒரு நிலை உன்னுடைய பிரிவுனால வந்திருக்குன்னு அற்புதமா சுவாமி தேசிகன் ஒரு மழை பெய்யறத சொல்லி சொல்ற. அந்த இடத்துல சைலம் எக்ஸ பிரதிபிலபிதாம் சாந்திரதாபானவிதாம் தன்வானானாம் நயன சலிலைஹி மாதரம் தேச பாஷ்பம் பஸ்யந்தீனாம் பிரபல மதனோன்மாத பர்யாகுலம் மாம் ப்ராயோஜாதம் கிமபி ருதிதம் வ்யோம்னிகஹதம் வினீனாம். இதுல ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா இந்த பிரிவு நிலையற்றது, சீக்கிரத்திலேயே இந்த பிரிவு போயிட போறது அப்படின்ற ஒரு விசுவாசத்தோட பெருமாள் இருந்துட்டு இருக்கு. அதுவும் இப்போ சொன்னச்சே எனக்கு சுக்ரீவ சக்கியம் கிடைச்சிடுத்து, சுக்ரீவ சக்கியம் கிடைச்ச சமயத்துல எப்படியோ ஒரு பிரகாரத்துல சுக்ரீவன் எனக்கு சககாரம் பண்ணி நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிடுவான் அப்படின்ற ஒரு எண்ணமும் கூடவே இருக்கிறதுனால இது நிரந்தரமான ஒரு அழுகைக்கு காரணம் இல்லை, இது தற்காலிகமான ஒரு அழகை இதுக்கு மனசனுடைய வேதனைக்கு தான் காரணம் அப்படின்றதும் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. வசுதா பெருமாளும் தாயாரும் எப்பவுமே பிரியாதவாளாக தான் இருந்திருக்கா. இது அபிநயம் தானே, எத்தனையோ மகாத்மாக்களாக இருக்கிற மகர்ஷிகள்லாம் ரக்ஷணம் பண்றதுக்காக தானே ராமன் கட்டப்படுறதாக ஒரு அபிநயம் பண்றேன், ராட்சசவதம் பண்றதுக்காக தானே. இப்ப அந்த ராட்சசவதம்னு வந்துருக்குன்னா மகாத்மாக்களுக்கெல்லாம் ரக்ஷணம் ஏற்பட போறது. மகாத்மாக்களுக்கு மாத்திரம் ரக்ஷணம் இல்லை, அந்த பெருமாளும் தாயாரும் சேர்ந்துட்டாங்கனாக்க அந்த தம்பதிகளுடைய திவ்ய கட்டாட்சம் நமக்கு கஷ்டப்படுத்த நம்மள மாதிரி இருந்திருக்கிற நீண்டாளுக்கும் ஒரு பெரிய உயர்வு தான் ஏற்படுத்தும் என்பதுல சந்தேகம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா கீக சிம்ஹாய கல்யாண குணசாலினை திருமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக்கு.